వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధర్తాం సదాహృది. వామన జయంతి అదుమా వామన అవతారత్తை பத்தி கொஞ்சம் இன்னைக்கு பார்க்கலாம். பகவான் எல்லா அவதாரமும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்காக தான் பண்றான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சாதுக்களை ரட்சிச்சு துஷ்டர்களை நிகிரகம் பண்றதுக்கு தான் எல்லா அவதாரமும் பண்ணி தர்மத்துக்காக தான் பகவான் எல்லா அவதாரம் பண்றான். அப்படி இருந்து எவ்வளவோ அவதாரங்கள், அதுல நமக்கு தெரிஞ்ச தசாவதாரம் முக்கியமான தசாவதாரத்திலையும் பார்த்தோன்னா எல்லா அவதாரத்திலையும் கொஞ்சம் சுலபம், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணணும், சாதுக்களை காப்பாத்தணும், ஹிரண்யாட்சனை ஹிரண்யகசபனை வதம் பண்ணி பூமாதேவியும் பிரகலாதனையும் காப்பாத்தினார், அப்படி ராவணனை வதம் பண்ணி அங்க இருக்கிற ரிஷிகளையும் சீதையும் மீட்டினார், அப்படி கம்சனை வதம் பண்ணார், இங்க கௌரவர்களையும் பண்ண பாண்டவர்களையும் வசுதேவ தேவகியையும் காப்பாத்தினர், அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் துஷ்டர்கள் நிகிரகம் பண்ணார். ஆனா இந்த வாமன அவதாரத்தோட சிறப்பு என்னன்னா, அப்படி போய் மகாபலி வந்து அப்பேற்பட்ட துஷ்டன் கிடையாது. மகாபலி கிட்ட போய் யுத்தம் பண்ணி வதம் பண்ணி சொர்க்கலோகத்தை தேவர்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா அது முடியாது. மகாபலி சக்கரவர்த்தியோ பெரிய பாகவதோத்தமன், பிரகலாதனுடைய பேரன், அவன் வைதிக தர்மத்தில் நாட்டம் கொண்டவன், நிறைய யக்ஞயாகங்கள் பண்ணி தான தர்மங்கள் பண்ணி அப்பேற்பட்ட விஸ்வஜித் என்ற யாகத்தை பண்ணி அவன் தேவேந்திரர்களையே யுத்தம் பண்ணி ஜெயிச்சவன். அப்பேற்பட்டவனுக்கு திருப்பி சொர்க்கத்தை தேவேந்திரனுக்கு வாங்கி தரணும்னா இவர்கிட்ட யுத்தத்துக்கு போக முடியாது, மகாபக்தனா இருக்கான், மகா தார்மீகனா இருக்கான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த அவதாரத்துல ரெண்டு பேரையுமே ரட்சிக்கணும், அதே சமயத்துல ரெண்டு பேர்கிட்டயுமே சில கெட்ட குணங்கள் இருக்கு. தேவேந்திரர் அவள்லாம் நல்லா இருக்கும்போது பகவானை மறந்துடுறா, அதே போல பலி சக்கரவர்த்திக்கும் அகங்காரம் அதிகமாகி தன்னுடைய சொத்து இல்லாம எல்லாருடைய சொத்தையும் தானே ஆகலான்னு பாக்கிறோம். அந்த அகங்காரத்தை இவர்கிட்ட இருக்கிறதையும் எடுக்கணும், தேவர்களுக்கும் பாடம் நடத்தணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பாடம் நடத்தி ரெண்டு பேரையும் ரட்சிக்கிறது தான் வாமனாவதாரத்துடைய சிறப்பே. அதனாலதான் ஆண்டாள் சொல்லும் பொழுது கூட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படிங்கிற உத்தமன், பேர்பட்ட உத்தமன் இவர் அப்படின்னா அதமன் சொல்றான். நம்ம ஒருத்தன் கிட்ட உதவி கேட்க போனா திருப்பியும் உதவி பண்ணுவானான்னு தெரிஞ்சு உதவி பண்றவன் அதமன். நம்ம உதவி பண்ணும் பொழுது இவன் திருப்பி பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம அவனுக்கு உதவி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவன் மத்தியமன். நம்ம கிட்ட இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளால பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, நான் போய் தானம் கேட்டாது தேவேந்திரர்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றது இது உத்தமமான குணம். பரவாயில்ல, அப்பேற்பட்ட பகவான் லக்ஷ்மிநாதனான பகவான் அவன் போய் ஒருத்தன் கிட்ட பிச்சை கேட்கணுமான்னா பரவாயில்ல, பக்தர்களுக்காக நான் இதுவும் பண்ணுவேன் அப்படின்னு போறான் இல்லையா, அதுதான் உத்தம குணம். பைசா இல்லாம உண்ணவர் போல. ஆனா மகாபலிய வதம் பண்ண முடியாது, அப்ப என்ன பண்றதுனால தன்னுடைய பெருமைகளெல்லாம் விட்டு தான் தானம் வாங்க போறேன்னு சொல்றதுதான் இந்த அவதாரத்திலேயே மிக சிறப்பு. அதுவும் பிராமணனா போறேன், ஏன் இதுல வந்து சரி பிராமணனுக்கு தான் தானம் கொடுப்பான்னா அப்ப அப்பயே பிராமணனாயி அப்படியே வேஷம் போட்டு நாங்க போக வேண்டியது தானே, அப்படி போகாம அதிதிக்கு குழந்தையா பிறந்து பிராமண குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பிறந்ததுனாலே பிராமண ஆயிட மாட்டியா இல்லையா, வைதிக சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிண்டு உபநயனாதிகள்லாம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் தான் ஏன் போகணும் அப்படின்னா, மகாபலி மகாபக்தனால மகாபக்தனாச்சே அவன் தானம் பண்ணா அந்த தானத்துக்கு உயர்ந்த பலன் கிடைக்கும். எல்லாருக்கும் யாருக்கு இல்லாத வாளுக்கெல்லாம் தானம் பண்ணா ஸ்வர்க பலன் கிடைக்கும், இப்பேற்பட்ட வைதிக பிராமணாளுக்கு தானம் பண்ணா நல்ல குரு கிருப கிடைச்சி வைகுண்டலோகமே கிடைக்கும். அதனால அந்த பலன் அவனுக்கு கொடுக்கணும் என்று தான் பிராமணனா ஒரு வேஷம் போட்டா நல்லா இருக்காதுன்னு தானே ஒரு பிராமணனா நடிக்காம இந்த உத்தமமான சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு போறான். குழந்தை அதிதிக்கு பிறக்கும்பொழுதே ஸ்ரவணத்வாதசியா முகூர்த்தே அபிஜித் பிரபு, ஸ்ரவணத்தன்னிக்கு ஸ்ரவணத்வாதசி அன்னிக்கு அபிஜித் என்ற நட்சத்திரத்தன்னிக்கு பகவான் பிறந்தேராம் அதிதிக்கு. எப்படி பிறந்தேர்னா, சதுர்புஜா சங்க கதாத்ய சக்கர பிசங்க வாச்சா நலினாயதே க்ஷண, சங்கச்சக்கர கதாதரனாகவே பகவான் முதல்ல பிரத்யட்சமாக அவ அதிதியம் கஷ்யபரம் ஸ்தோத்திரம் பண்ணி நமோ நமோ அகில காரணாய நமோ நமோ அகில பாலகாயன் நமோ நமோ பகவான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி குழந்தையாகவே மாறணும் என்று சொன்ன உடனே ஒரு உபநயனாதி கிரமத்திலே உபநயனம் நாலுலேருந்து ஏழு வயசுக்குள்ளேயும் பண்ணலாம். நாலு வயசு குழந்தை ஒரு ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லச்சு அழகா எனக்கு வாக்கு வந்தா சின்ன வயசுலயே பண்ணலாம்னால உபநயனம் பண்ற வயசுலயே நாலு வயசாவே குழந்தையா பறந்தேறாம். ரிஷிகள்லாம் பார்த்தவொன்னே இந்த குழந்தை இவ்வளவு அற்புதமா இருக்கே இவனுக்கு இப்பயே உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்தோஷமா உபநயனம் பண்றலாம். உபநயனம் பண்ணும்பொழுது நம்ம சொல்ல ஆக்னேய சுவாகா எந்தெந்த ரிஷிகள் எந்தெந்த தேவதர்களுக்கெல்லாம் நம்ம அங்க ஜபிக்கிறோமோ அவ அத்தனை பேருமே அந்த உபநயனத்துக்கு வந்தாலும், ஏன்னா தேவர்கள் தானே பகவானுக்கு பாடினா அதிதிக்கு பிறந்தவர், அதிதிக்கு தான் தேவதர்கள்லாம் பிறந்தா. இப்ப கடைசி பையனாக வாமனர் பண்றதுனால இவர் தான் கடைசி சின்ன தம்பி, அதனால தேவர்கள் அத்தனை பேரும் அங்க இருந்தாலாம். யார் யார் வந்தா என்ன என்ன பகவானுக்கு கொடுத்தான்றது பாகவதத்துல சுகர் அற்புதமா சொல்லியிருக்கார். அது சொல்லும் பொழுது பிரஹஸ்பதிர் பிரம்மசூத்திரம் பூனல பிரகஸ்பதி தேவரிஷியான பிரகஸ்பதியே கொடுத்தேறான். மௌஞ்சிய கஷ்யபர் கொடுத்தேறான். கிருஷ்ணாஜனத்தை பூமி கொடுத்தாலாம். தண்டம் வந்து வனதேவத்தை கொடுத்தாலாம். கௌபீனம் அவ மாதா கொடுத்தாலாம். அதிதி ஜௌச்சத்திரம் ஜெகத்பதேகே கொடைய ஆகாசராஜன் கொடுத்தாலாம். கமண்டலும் வேதகர்பக பிரம்மா வந்து கமண்டலு கொடுத்தாராம். தர்பய சப்தருஷையோ தது சப்தருஷி தந்தாலாம். அக்ஷமாலா மகாராஜன் ஜபமாலே சரஸ்வதி கொடுத்தாலாம். தஸ்யாம் இத்யுபநீயாத் யக்ஷராத் பாத்திரிகம் ததாத். குபேரன் வந்து பிக்ஷ பாத்திரத்தை கொடுத்தாலாம். குபேரன் தான் தானம் கொடுக்கணும், ஆனா பிக்ஷ பாத்திரத்தை ஏன் கொடுக்கலாம்னா இப்ப பிக்ஷை கேட்கறதுக்கு தானே பகவான் போறார், அதே குபேரன் கொடுத்தாலாம். அந்த பிக்ஷையை முதல் பிக்ஷ மாதா தானே போடணும். மாதாவா இருந்து அங்க அன்னபூர்ணி தேவி பார்வதியே போடுறாளாம். அந்த ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது தஸ்யோபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா ப்ரவீத் ப்ரஹஸ்பதிர் ப்ரஹ்மசூத்ரம் மேகலாம் கஸ்யபோ ததாத் ததௌ கிருஷ்ணாஜனம் பூமிஹி தண்டம் சோமோ வனஸ்பதிஹி கௌபீனா சாதனம் மாதா ஜௌச்சத்ரம் ஜகத்பதேஹே கமண்டலும் வேதகர்பஹ குசான் சப்தருஷயோ ததுஹு அக்ஷமாலாம் மகாராஜா சரஸ்வதி அவ்யயாத்மனஹ தஸ்மா யுத்யுபநீத்யா யக்ஷராத் பாத்ரிகம் ததாத் பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாததம்பிகா சதி அப்படின்னு அத்தனை பேர்களும் அங்க இருந்தா அப்படின்னு உபநயனம் ஆன கையோட பகவான் தன் கமண்டலத்தை எடுத்து கொடையோட கிருஷ்ணாஜலத்தோட அழகான குழந்தை அற்புதமா ஆச்சரியமா முதல் முதல்ல மகாபலியை பார்க்கவே போறாராம் தானம் கேட்க. அந்த குழந்தை மகாபலி யாகம் பண்ணிட்டு இருக்க இடத்துல போச்ச எல்லாரும் ஒவ்வொருத்தரும் யார் இவர், இவ்வளவு அழகா இருக்கிறே இவர்தான் அக்னி தேவத்தனோ சூரியனோ அப்படின்னு நினைக்கும் பொழுது மகாபலி பார்த்து இப்பேற்பட்ட தேஜஸோட ஒரு குழந்தையா அற்புதமா இருக்கானேன்ட்டு நேர ஓடி வந்து கை கூப்பி தன்னுடைய பத்னியை கூப்பிட்டு தான் பாதாபிஷேகம் பண்ணி ஜலத்தை புரோக்ஷிச்சுண்டு உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன். அத சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லும் பொழுது விரீடா வித்தவதான்ய தான வயசோ நாசீர தாட்டிபட திரையக்ஷம் மகுடம் புனன்னவத்துன ஸ்திரை விக்ரமோ விக்ரமஹ. எப்பயுமே கேட்கறவா அதிகமா கேட்பா, கொடுக்கறவா அப்பா கேட்டானே அப்படின்னு கஷ்டப்பட்டுண்டே கொடுப்பா. ஆனா இங்க அப்படியே மாறி இருக்காமா, இங்க வந்து பலி சக்கரவர்த்தி நான் பேர்பட்ட சக்கரவர்த்தி உனக்கு என்ன வேணுமோ சொல்லுவோம், தேஜஸ்ல மயங்கி இருக்கேன் இப்பேற்பட்ட குழந்தைய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு உனக்கு என்ன வேணுமோ கேளும் அப்படின்னா இவர் மூணடி மண்ணு போரும் அப்படின்றான். வாமனன்னா குள்ளமா இருக்கவன்னு, ஏன்னா சொல்லும் பொழுது பாகவதத்திலே ஆரம்பது குள்ளமான குழந்தைகள்லாம் வாமனனை பார்த்து இவ்வளவு குள்ளமா இருக்கானேன்னு சொல்லித்தான். அப்படின்னா அவ்வளவு குள்ளமான அவர் காலில் மூணடி மண்ணுனா எவ்வளோ, அதனால மூணடின்னு கேட்டவனே பலி சக்கரவர்த்தி சிரிக்கிறான், வெக்கப்படுறான். சே, என்கிட்ட இதுவா கேட்கலாம், நான் எப்பேற்பட்டவன், நான் ராஜ்யத்தையே கொடுக்கறேன், நீ கேளு, கேட்க கூட தெரியலையே இந்த குழந்தைக்கு, நானா சொல்லட்டமா ரத்னம் வேணுமா தங்கம் வேணுமா கல்யாணம் பண்ணிக்க கண்ணிக்க வேணுமா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்னா அடிக்கிட்டே போறான். இதெல்லாம் பகவான் சிரிச்சுட்டு இதெல்லாம் வேணாம் எனக்கு மூணடி மண் போரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதான் வீடாவி தவதான்ய தான வயசோ நாசீர தாட்டி பட்டஹான் தசாவதார ஸ்லோகத்துல தேசிகர் சொல்றாரு. அப்படி கெட்டு கொடுக்கிறேன்னு சொல்ல உடனே திரையக்ஷம் மகுடம் புனன்னவத்துன ஸ்திரை விக்ரமோ விக்ரமஹ, மூணடியில ஸ்திரை விக்ரமோ விக்ரமாவதாரத்தையே எடுத்துட்டேரா. பூபுவசுவ மகோலோக தபோலோக சத்தியலோகம் வரைக்கும் அத்தனை விதல சுதல பாதாள ஏழு லோகத்துக்கும் பகவான் அவ்வளவு பெருசாய் திரிவிக்ரமாவதாரம் எடுத்த உடனே அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படலையாம் பலி சக்கரவர்த்தி. அவருக்கு தெரியும் வந்தது பகவான்னு சுக்கராச்சாரியார் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் பகவானே வந்து கேட்கும் பொழுது நான் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்றது? அது எப்பேற்பட்ட இது! ஒவ்வொருத்தனுக்கும் அபயம் கொடுக்கிற பகவான் என்கிட்ட வந்து கையேந்தினா கொடுக்கறதுக்கு எப்பேற்பட்ட, இந்த ஜென்மாவே எனக்கு போறோம், இதுக்காகவே நான் பிறந்தேன்னு நான் நினைச்சுக்கிறேன், அவருக்கு கொடுப்பேனே தவிர நான் ஒரு ஏழையானாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சா இல்லையா? அந்த குணத்தை சுவாமி தேசிகர் ரொம்ப பாராட்டுறது. எப்பேற்பட்ட குணம்னா, தேவேந்திரன் என்னன்னா, பகவான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, தனக்கு சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறான். ஆனா இங்க மகாபலியோ, தான் பிச்சைக்காரனானாலும் நான் பகவானுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இரள் லோகம் அடைஞ்ச ஒன்னும் மூணாவது கொடுக்க இல்லைன்னா தன்னையே தானே கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எப்பேற்பட்டவன் மகாபலி அப்படின்னு சொல்றச்ச, மகாபலியுடைய பிரபாவத்தை காட்டுறதுக்கு தான் இப்பேற்பட்ட பகவான் எடுத்தார். எப்படி இருக்குன்னா, எத் பிரஸ்தாவ சமுச்சித துவஜபடி விருத்தாந்த சித்தாந்திபிஹி. ஒரு பாதத்தை பிரம்மலோகம் வரைக்கும் எடுத்தார். பிரம்மா வந்து கங்கா ஜலத்தால தீர்த்தம் பண்ணதுமே அந்த ஜலம் எப்படி இருக்கான்னா, வெள்ள கொடி காட்டுற மாதிரி இருக்கா. இவர் கால் வந்து பெரிய ஜண்டா கால், அப்படியே அந்த கொடியை காட்டுற மாதிரி ஏழு லோகத்துக்கும் மகாபலியோட துவஜ பட்டத்தை எல்லாருக்கும் சொல்லி, எப்பேற்பட்ட பக்தன் பாத்தியான்னு காட்டுற மாதிரி ஒவ்வொரு ராஜாக்கு கொடி எடுத்துட்டு போவா இல்லையா? முதல்ல அந்த கொடியை காட்டி அவர் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. சமுச்சித துவஜபடி விற்தாந்த சித்தாந்திபிஹி ஸ்ரோதோபி சுரசிந்து ரஷ்ட சுதிசா சௌதேஷு தோதூயதே. அப்பேற்பட்ட திரிவிக்ரன, நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்றார். இதுதான் பொய்யாழ்வார் சொல்லும்போது, இப்பேற்பட்ட திரிவிக்ரமன் ரெண்டு பேருக்கும் ரட்சணை கொடுக்க வந்தார், உலகத்தையே அளந்தான். அப்பேற்பட்ட பெருமாளை விட்டுட்டு அவரவர் தாம் தாம் அறிந்தவாரே தீ, அவரவருக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் அவர் தெரிஞ்ச இவரிவர் எம்பெருமானோ என்று எங்கெங்கயோ போய் யார் யாரோ பகவான்னு போய் கை கூப்பிடுங்களே. உலகளந்த மூர்த்தி உருவே முதல், இந்த உலகளந்த மூர்த்தி இவன் தானே முதல், உலகத்துக்கே சர்வாந்தரியாமியா இருந்து உலகமே தானாயிருந்த பகவான் இவரை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை நாடுகிறே அப்படின்ற மாதிரி உலகளந்த மூர்த்தி உருவே முதல் அப்படின்னு பொய்யாழ்வார் சொல்றார். அப்பேற்பட்ட திரிவிக்ரமாவதாரம், நம்ம சம்ஸ்காரத்தை பன்னிண்டு பகவான் ரெண்டு பேரையும் ரட்சிக்கிற மாதிரி, தேவர்களுக்கு இந்திரலோகத்தையும் கொடுத்து மகாபலிக்கு சுத்தலலோகத்தை கொடுத்து, இப்பேற்பட்ட பக்திக்காக நீ கொஞ்ச நாள் சுத்தலலோகத்தில் இரு, நீயும் மனைவியா இருந்துட்டு தானும் லக்ஷ்மியுமாவே அவருக்கு காவலனா இருக்கிறாராம், பகவான் காவலனா இருக்காரு. சொத்த மொத்தம் பிடிங்கிட்டார், இனிமேதான் அவன்கிட்ட என்ன இருக்குன்னு அவனுக்கு காவல் காக்கிறதுக்கு. நம்ம எதுக்கு காவல் காப்போம்? நம்ம கிட்ட கோடி ரூபாய் இருந்தா ஒரு காவல் காக்கிறதுக்கு ஒரு ஆளை போடலாம். ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு காவல்னா, பகவானுக்கு பக்தர் தான் பெரிய சொத்து. பிரஹ்லாதனோ கஜேந்திராழ்வாரோ பரதனோ அப்பேற்பட்ட லக்ஷ்மணனோ இப்பேற்பட்டவாதான் பகவானுக்கு. பாகவதத்தில் சொல்லப்பட்ட அம்பரீஷனோ அத்தனை பேரும் பாகவதா. இவாளதான் எப்பையும் சொத்தா, தன் சொத்தா வச்சிருந்ததுனால மகாபலிக்கு தானே காவலனா, மகாலட்சுமியோட காவலனா இருக்காராம். இன்னைக்கும் மகாபலியோடையே சேர்ந்து சுத்திரலோகத்தில் இருக்கிறாராம். இதுக்கப்புறம் இந்த மன்வந்தர யுகம் முடிஞ்சு அடுத்த மன்வந்தர யுகம் வரும்போது இந்திர பதவியை மகாபலிக்கு கொடுத்து, அது மட்டும் போறாம அடுத்த பன்மந்தரத்துக்கு வைகுண்டத்திலேயே சேர்த்துக்கிறேன்னு சொல்லி மகாபலிக்கு வாக்கு கொடுத்தாராம். இது வரைக்கும் பிரஹ்லாதன் வந்து உள்ள உட்கார்ந்துருந்தாராம், வாமனன் வச்ச கூட அவர் சேவிக்க வெளில வரவே இல்லையா. ஏன் அப்படின்னா, யாருக்கு யார் சொத்து யாருக்கு கொடுக்கறது? இந்த மகாபலி இப்படி இருக்கானே, அங்க பெருமாள் வந்து அவர் தானும் கேட்கறது என்ன, அவருக்கு இவர் தானும் கொடுக்கறது என்ன, யாரோட சொத்து யாருக்கு கொடுக்கணும், உலகமே அவந்து தானே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துக்கே அவர் வரலையா? எப்ப மகாபலி பகவானுக்கு தன்னையே தான் கொடுக்கிறேன்னு சொன்னானோ, பிரஹ்லாதனுக்கு ரொம்ப சந்தோஷமாய் ஓடி வந்து மகாபலியை கை தட்டி கொடுத்து, இப்பதாண்டா நீ என் பேரன்னு சொன்ன அப்படின்னு, அப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லி இந்த பலி மகாபலியை புகழ்ந்தான். இந்த வாமனாவதாரத்தை நம்ம கேட்டாலே பகவான் என்ன சொல்ற, மகாபலி யாகம் பண்ணிட்டே இருந்தான், அதை நடுவுல நிறுத்திட்டு வந்து தானம், இந்த குழந்தையோட தேஜஸை பார்த்து தானம் கொடுக்கிறேன்னு வந்தான். அங்க வந்து யாகம் பூர்த்தியே ஆகல, ஆனாலும் மகாபலிக்கு நீ பண்ண யாகம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு பலனை கொடுத்தாராம். அந்த மாதிரி நம்மளும் சின்ன சின்ன நம்ம ஆத்துல பண்ண சின்ன சின்ன யக்ஞயாகாதிகளும் உபநயனாதி கிரமங்களும் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நம்ம மந்திரங்கள் விட்டிருந்தாலும் நடுவில் நிறுத்திருந்தாலும் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் வாமனாவதாரத்தை கேட்டாலே அந்த தோஷங்கள் அந்த பலன் நமக்கு அந்த இல்லாத பலனை பூர்த்தியாக கொடுப்பேர் அப்படின்னு பகவானே பலஸ்ருத்தியாக வாமனாவதாரத்தை சொல்லிடுறோம். அப்படி நான் என்ற அகங்காரத்தை தூக்கி பக்தன் சர்வமும் பகவான் சர்வம் மயோ ஹரிஹி அப்படின்னு சொல்ற மாதிரியான அவதாரம் அப்பேற்பட்ட பலி சக்கரவர்த்தியை பத்தி நீ கேட்டோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.